கண்ணம்மா உன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி கண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினாய் கண்ணே கண்ணம்மா உன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி கண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினாய் என்னென்னமோ குஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே கண்ணம்மா வண்ண மனசில் நினைக்கிற பார்வை பாரடி பெண்ணே என்னென்னமோ குஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா